தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு பேச இருக்கிறதானே கர்த்தருடைய மன்னாவை நாம் ஒரு மிசை நாம் தியானித்துக் கொள்ளப் போகிறோம். இப்படியாக நம்முடைய வேதத்திலே அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம், நாம் தியானிக்கலாம். இன்னுமாய் அநேக காரியங்களோடாக கர்த்தர் நம்மோடு நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்வை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து சில பகுதிகளை நாம் வேதத்தில் இருந்து நாம் பார்த்து கொள்ளப் போகிறோம். நாம் மனிதர்களாய் கடவுள் நம்மை இந்த பூமியிலே படைத்தார். நாம் மனிதர்களாகவே இந்த பூமியிலே தேவனால் படைக்கப்பட்டு இப்படியாய் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தேவன் படைத்திருக்கிற இந்த படைப்புகளை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், நம்மை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்ததான திட்டம் இருக்கிறதா? நம்மை ஏன் இந்த பூமியிலே படைத்தார்? நம்முடைய அவருடைய நோக்கம் என்ன? அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறாரா என்கின்ற பல கேள்விகள் அநேக இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடத்திலே அடிக்கடி அது கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை இக்கட்டான கட்டங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது அப்படியான கேள்விகள் வரும். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியாதா? அவருக்கு அந்த வல்லமை இல்லையா என்கின்ற பல கேள்விகள் நம்மத்திலே கடந்து வந்து போகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் நாம் யோசிக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மிடத்திலே அதை கேட்கக்கூடியதாய் இருக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை குறித்து வேதம், நம்மை படைத்த தேவன் நம்மை நம்மளே என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தில் வாசிக்கலாம். வாசிங்க, சங்கீதம் 139 சங்கீதம் 13-17 வரைக்கும் வாசிங்க. 139 சங்கீதம். ஆமென். பாருங்கள், இந்த 16 வசனத்தை வாசிக்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆகவேதான் இங்கே இந்த சங்கீதக்காரன் அழகான ஒரு வசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13-லிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த நாட்களிலே பாருங்க, இது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதினதான இந்த காரியம், அங்கே தேவன் அவருக்கு கொடுத்ததான காரியம். ஆனால் அந்த நாட்களிலே மனிதர்கள் அதை நம்ப முடியவில்லை. எப்படி ஒரு கருவை காண முடியும்? ஆனால் இந்த நாட்களிலே, நாம் வாழுகிற இந்த நாட்களிலே அதையெல்லாம் நாம் நம்முடைய கண்கூடாகவே நாம் அதை காண்கிறோம். எப்படியாய் இந்த வைத்தியர்கள் எப்படியாய் தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் நாமும் பார்க்கிறோம். இப்படியாய் வளர்ந்திருக்கிறபடியினால் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த வைத்தியர்கள் எப்படி அல்லது என்னத்திற்காய் அதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதை காப்பாற்றும்படியாய், அந்த கருவை பாதுகாக்கும்படியாக, அந்த கருவுக்கு எதுவும் நேர்ந்து விடாதபடி, அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை வெளியிலே இருந்து அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாகவும் சோதனைகளை செய்யும்படியாகவும் அந்த கருவை அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே இந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. 13 பார்க்கும் பொழுது, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அப்ப தேவன் நம்முடைய கருவிலேயே நம்மை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அவர் கருவை பார்க்கிறாராம். அதனால்தான் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அங்கே 16 வசனத்தில் சொல்லுகிறார். என் அவயவங்கள் ஒன்றும் இல்லாத போதே அதை கண்டது. நாங்களும் கூட எங்களுடைய பிள்ளை பிறக்கிறதான காரியத்தில் அதை எல்லாவற்றையும் அனுபவித்தோம். அப்பொழுது இந்த வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். பாருங்கள், கடவுள் இப்படித்தானே அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது ஒன்றுமே இல்லாத ஒரு புழுவாய் பூச்சியாய் இருக்கும் பொழுது கடவுள் அதை பார்க்கிறார். ஒரு அணுவாய் இருக்கும் பொழுது அதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் கடவுள் பார்க்கிறார். ஒரு அவயமும் இல்லாத போது அந்த நிலைகளை எல்லாம் கடவுள் பார்க்கிறார். நாம் அடிக்கடி போய் மாதத்துக்கு ஒரு முறை அதை போய் நாம் பார்க்கும் பொழுது, அந்த செக்கப்புக்கு போகும் பொழுது அதை அவர்கள் பார்த்து அது நல்லா இருக்கிறது, அது சுகமாக இருக்கிறது, இதனுடைய காரியம் இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். அறிவிக்கும் பொழுது அது மிக மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தேவனும் அப்படித்தான் நம்மை பார்த்திருக்கிறார், நம்மை கருவிலே காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் ஏன் நம்மை கருவிலே காப்பாற்றினார்? கடவுள் நம்முடைய நோக்கம் இல்லாதபடி, நம்மை குறித்த ஒரு திட்டம் இல்லாதபடி, கடவுள் ஏன் ஒரு வைத்தியனை போல அந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும்? கடவுள் ஏன் என்னை கருவிலேயே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நோக்கம் இருக்கிறது. கடவுளுக்கு என்னை குறித்ததான ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால தான் அவர் 17 சொல்லும் பொழுது, 17 வசனத்தில் சொல்லும் பொழுது, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்கிறார். அதனால தான் தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு தேவை. நம்மை உருவாக்கின தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு ஏன் தேவை என்று சொன்னால், அந்த தேவனுக்கு தான் தெரியும். அந்த உருவாக்கின, அதை காப்பாற்றுகிற, நம்மை வழி நடத்துகிற அந்த தேவனுக்கு நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறபடியினாலே அந்த தேவனிடத்துல இருந்து நமக்கு ஆலோசனை வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒருவேளை நாம் யோசிக்கலாம், நான் கருவில் உருவான போது தான் தேவனுக்கு என்மேல திட்டங்கள் உருவாச்சோ, நான் கருவில் உருவானபடியினால் தான் தேவனுக்கு என்மேல் திட்டங்கள், அல்லது என்னை குறித்து தான் திட்டங்களை தீட்டி, என்னை குறித்து தான் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்ற திட்டங்களை தேவன் போட்டாரோ என்று சொல்லி யோசிக்கலாம். அப்போ எனக்கு 40 என்றால் 41 வருஷத்துக்கு முன்பாகத்தான் கர்த்தர் என்னை குறித்து நினைத்தாரா? உங்களுடைய வயசுக்கு 1 முன்னுக்கு நீங்கள் கருவில் இருந்தபடியினால் அதற்கு முன்பு தான் கர்த்தர் உங்களை நினைத்தாரா என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படியல்ல, அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. பாருங்க, 1 Corinthians 2:7 வாசிங்க. 1 Corinthians 2:7 வாசிங்க. ஆமேன். பாருங்க, இங்கே அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த இடத்தை நீங்கள் இந்த அந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அங்கே தெரியும். அவர் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் அழகாய் சொல்லி கொண்டு வருகிறார். அங்கே என்ன சொல்லி கொண்டு வருகிறார் என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது அந்த 7 வசனத்தை சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இங்கே தேவனுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அங்கே பேசிக்கொண்டு சிலுவையில் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே அதை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்டதனாலே நாம் பெற்றுக்கொண்டது என்ன என்று சொன்னால், மகா பெரியதான ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லுகிறார். அது உலக தோற்றத்தின் முன்னே என்று சொல்லுகிறார். உலகம் உருவாகிறதற்கு முன்பே, உலக தோற்றத்தில் இருந்து அல்ல, அல்லது ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் இருந்து அல்ல, ஒரு ஆதாமை உருவாக்கின பிறகு அவர் திட்டம் வைக்கலையாம். அங்கு உலகத்தை உருவாக்கின பிறகு நம்மை குறித்த ஒரு திட்டம் இல்லையாம். உலக தோற்றத்திற்கு முன்பே, உலகத்தை எல்லாம் உண்டாக்கும் முன்பாகவே தேவன் யாருடைய மகிமைக்காக, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம். அங்கே பார்க்கும் பொழுது தெளிவாக இருக்கிறது வேதம், உலக தோற்றதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவருடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய மகிமைக்காக தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினாராம். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, இந்த உலகம் உருவாகும் முன்பாகவே, இந்த அண்டாசராசங்களை அவர் படைக்கும் முன்பாகவே, இந்த மனிதனை படைக்கும் முன்பாகவே, ஆதாம் நமக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பானவன் என்று சொல்லி யூத வரலாற்றின்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரிடத்தில் அந்த வரலாற்று காரியம் குடும்ப வரலாறுகள்லாம் இருக்கிறபடியினாலே அதை நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாய் நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு 4000 முன்பதாக தலைமுறையாக அங்கு ஆதாமை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி அந்த மனித தோற்றத்திற்கு எல்லாவற்றிற்கும் முன்பதாகவே தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். தேவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த மனிதன் இந்த பாவத்தை செய்வான், இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தபடியினாலே அந்த மனிதனை உருவாக்கும் முன்பாகவே அந்த மனிதனை குறித்து வைத்ததான மகிமைக்கான திட்டம். அதை சொல்லும் பொழுது பொதுவாய் மனிதன் என்று சொல்லாதபடி அவர் சொல்லுகிறார், நம்முடைய மகிமைக்காக என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோமோ நமக்கு ஒரு மகிமை இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளை என்கின்ற மகிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்ததுனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல தேவன் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதத்திலே நமக்கு அவர் இடத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையெல்லாம் வேதம் சொல்கிறது நம்முடைய மகிமைக்காக. இது நமக்கு தேவன் மகிமையாய் கொடுத்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, நான் இப்போ பிறந்திருக்கிறோம், எப்பொழுது வாழ்ந்திருக்கிறோம், எப்பொழுது வளர்ந்திருக்கிறோம், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்குரிய மகிமை, நம்முடைய மேன்மையை தேவன் எப்பொழுது தீர்மானித்திருக்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. பாருங்க, அந்த தேவன் அப்பொழுதே நம்மை குறித்ததான திட்டத்தை வைத்திருக்கிறார், அப்பொழுதே நம்மை குறித்ததான நோக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனிடத்துல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கலந்து கேட்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய ஆலோசனை, அந்த ஆலோசனை கர்த்தராகிய அந்த தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அந்த தேவன் வழிநடத்தும்படியாய் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்படியாய் அவர் மேன்மை உள்ள தேவன். அவர் ரட்சிப்பின் திட்டத்தை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஒவ்வொருவருக்காகவும், இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த திட்டத்தை அவர் போட்டார். நாங்கள் பிறந்தது கொஞ்ச காலம், ஆதாம் பிறந்தது ஆறாமை உருவாக்கினது 6000 வருஷத்துக்கு முன்பாக, ஆனால் கடவுள் அவருடைய திட்டத்தை போட்டதோ அவர் தொடக்கத்தில், எப்பொழுது அதற்கு முன்பாக, உலக தோற்றத்திற்கு முன்பாக. அவருடைய காலமே அங்கே தொடக்கமே அங்கே சொல்லப்படவில்லை. அப்படியாய் ஒரு காலத்திற்கு முன்பான காலம் என்று சொல்லி பொதுவாய் வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த காலம் கணக்கிடப்பட முடியாத காலமாக இருக்கிறபடியினால் வேதம் அப்படியாய் சொல்லிவிடுகிறது. இப்படியாய் உலக தோற்றத்திற்கு முன்பு. ஆகவே தேவனுடைய முதலாவது திட்டமே ரட்சிப்பின் திட்டமாய் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 1 பேதுரு 18:20 வாசி. 1 பேதுரு 18:20 வாசி. ஆமென். பாருங்க, இந்த ரட்சிப்பை குறித்து அந்த முதல் 2 வசனங்கள் அழகாய் சொல்லிவிட்டு, அதனால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு, அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை குறித்து 20 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, எதற்கு குறிக்கப்பட்டவராயிருந்து, தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆகவே அவர் வெளிப்பட்டது இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டதே தவிர, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது, நமக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தது, பிதாவிடத்தில் நான் போகிறேன் என்று சொன்னது எப்பொழுது என்று சொன்னால், உலக தோற்றத்திற்கு முன்னே என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் பாவம் செய்த பிறகு அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் போய் அவளுக்கு பாவம் மன்னிப்பை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லவில்லை. ஆதாம் பாவம் செய்வான் என்பது தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். அது தேவ திட்டங்களில் ஒன்றாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அங்கே இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்படுவதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அந்த தேவன் இந்த பூமியில வந்து தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, என்னத்திற்கு குறிக்கப்பட்டவராயிருந்து, பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுப்பதற்காக தன்னுடைய பரிசுத்த சரீரத்தை இந்த பூமியிலே அடிக்க கொடுப்பதற்காக தனக்கு அதற்காக குறிக்கப்பட்டவராய் அவர் இருந்தார். அவர் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு, யாருக்கு, நமக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆகவே அவர் வெளிப்பட்டது இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்டாரே ஒழிய, அவருடைய திட்டம், தீர்மானம், ரட்சிப்பின் திட்டம் என்பது அது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அங்கே போடப்பட்டதாக அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. பாருங்க, ஒரு உலகம் உருவாக்கப்படையில, மனுஷன் உருவாக்கப்படையில, மனுஷி உருவாக்கப்படையில, சந்ததி பெருகையில, பாவம் உண்டாகையில, எதுவுமே உண்டாகிறதற்கு முன்பாகவே தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை போட்டார். அப்போ நாம் இன்றைக்கு ஒரு வேளை நம்ம சொல்லலாம், கிறிஸ்தவம் 2000 ஆண்டுக்கு முன்பதாக ஏற்பட்டப்படுத்தது, இந்த ரட்சிப்பு 2000 வருஷத்துக்கு முன்பாகத்தான் உருவாக்கப்பட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்பொழுதோ போடப்பட்டது. அதனால தான் ஆதாம் பாவம் செய்த போது உடனடியாக தேவன் செய்தது என்ன, தோளுடைய கொடுத்தார். அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அங்கே உலக தோற்றத்திலே அங்கே முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தலை நீங்கள் பார்க்கலாம். உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ உலக தோற்றம் முதல் என்று சொன்னால் அங்கே அடிக்கப்பட்ட அந்த ஆதியாகமத்திலே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தேவனுடைய திட்டம். அங்கே ஏற்கனவே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்ததுனாலே ஆதாம் பாவம் செய்த போது உடனடியாகவே அவர் அங்கே ஆடாக அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பலி செலுத்தப்பட்ட எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே பலி செலுத்தப்பட்டு வந்தது. அப்ப இப்ப நாம் ஒருவேளை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லுவோம், பழைய ஏற்பாடு முந்தினது என்று நாம் நினைத்துக் கொள்வோம், புதிய ஏற்பாடு பிறகு வந்தது என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த ரட்சிப்பு தான் முந்தினது. இந்த ரட்சிப்பு அநாதி காலங்களிலே இருந்தது, தேவனுடைய திட்டத்திலே இருந்தது. அதற்கு நிழலாகத்தான் அங்கு யூதர்கள் பலியிட்டு வந்தார்கள். அதற்கு நிழலாகத்தான் அவளுக்கு கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு நிழலாகத்தான் அவளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே தவிர நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பு தான் உண்மையானது, அதுதான் நிஜமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் உண்மையானது, உண்மையான ஆராதனை, உண்மையான தேவனுடைய தொழுகை, உண்மையாய் தேவனிடத்தில் சேர்வது என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிற பாருங்க, அவர்களெல்லாம் அந்த சாயலை தான் பெற்றுக்கொண்டார்கள். அங்கே தேவனுடைய திட்டமும் தீர்மானம் அநாதியாக இருந்தும் அவர்களெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமே தவிர, ஆனால் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எப்பொழுது, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பானது அல்ல, அது அநாதி காலமாய் தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறதான ஒன்றுதான் அந்த ரட்சிப்பு. பாருங்க, அப்பயே தேவன் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். ஒரு மனுஷனை உருவாக்க முன்பாகவே அவனை குறித்த எல்லா திட்டங்களையும் போட்டு, அவனை குறித்ததான எல்லா தீர்மானங்களையும் ஏற்படுத்தி, அவனை எப்படி காப்பாற்றுவது, அவன் பிழை செய்தால் அவனை எப்படி மீண்டுமாய் தனக்குள்ளாய் கொண்டு வருவது, எல்லாவற்றையும் போட்டு வைத்து விட்டார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் அணுக வேண்டியது யார், இயேசு கிறிஸ்துவை. நாம் தேவனை அணுக வேண்டும். காரணம், என்னுடைய வாழ்க்கையை குறித்த திட்டம் அங்கதான் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டம் அவரிடத்து தான் இருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 3:7 வாசிங்க, அழகான ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். எபேசியர் 3:7 நீங்க வாசிக்கலாம். ஆமேன். பாருங்கள், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பு அவருக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஆதியிலே போட்டது மாத்திரமல்ல, உலகத்தை உண்டாக்கும் முன்பாகவே அந்த இரட்சிப்பின் திட்டத்தை போட்டது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தாராம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம எப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டாரா, அல்லது நான் பிறந்த பிறகு என்னை தெரிந்து கொண்டாரா, அல்லது நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன் அப்பொழுது அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா, அல்லது யார் நமக்கு வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்களே அப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாரா, இல்லை அவர் எப்பொழுது தெரிந்து கொண்டாரா, நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டார், உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டு வந்த கிறிஸ்து மாமிசமாய் எப்பொழுது வந்தார், இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மாமிசமாய் வந்திருந்தாலும் அந்த தெளிவு எல்லாமே அங்கே எல்லா காரியத்தையும் தேவன் எப்பொழுது உண்டாக்கி விட்டார், நம்ம எல்லாம் உருவாக்கும் முன்பாகவே, ஆதாமை உருவாக்கும் முன்பாகவே, இந்த வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இந்த தண்ணீரையும் ஆறுகளையும் கடலையும் மாமிச ஜந்துகளையும் மச்சங்களையும் உருவாக்கும் முன்பதாகவே நம்முடைய ரட்சிப்பையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் போட்டது மாத்திரமல்ல, நம்மை தெரிந்து கொண்டதும் அங்கே அநாதி காலங்களிலே அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். பாருங்க, நம்முடைய தெருவை எந்த அளவுக்கு கடவுள் அவ்வளவு அன்பு வைத்தபடியினாலே நான் எப்பொழுது பிறந்திருக்கிறேன், எந்த காரியம், நம்முடைய வாழ்க்கையின் காலம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் அளவு என்ன, ஆனால் தேவன் எவ்வளவு காலங்களுக்கு முன்பாய், அநாதி காலங்களுக்கு முன்பாய் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நம்முடைய தெரிவு எப்போ இருக்கா, பூமி உலகம் உண்டாகும் முன்பாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலகத்துக்கு எத்தனை வயசு உள்ள அந்த விஞ்ஞானம் சொல்லிக்கொண்டு போகட்டும், ஆனால் அது எல்லாவற்றிற்கு முன்னாக நம்முடைய தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அதற்கு முன்பாக எனக்கு இரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்தார். எனக்கு முன்பாகவே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும், நம்மை குறித்த திட்டங்களும் தீர்மானங்களும் அவரிடத்திலே அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்ப்போம். அந்த சம்பவத்திலே அவர்கள் என்ன கண்டார்கள், நாம் அதிலிருந்து என்னத்தை படித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்படி நாம் அதை அனுசரித்து கொண்டு போகலாம், அல்லது எது பிரச்சனை என்பதையும் தெளிவாய் பார்த்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கை இதெல்லாம் தெரியாதபடியினால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் என்னை குறித்து ஏற்படுத்துகிறதான காரியங்களையும் எப்பொழுது ஏற்படுத்தினார் என்பதை தெரியாதபடியினால் தான் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு சின்ன ஒரு சோதனை என்றால் உடனே அழுகிறது, ஒரு சின்ன ஒரு காரியம் என்றால் உடனடியாக சோர்ந்து போய்விடுகிறது, ஒரு சின்ன ஒரு பலவீனம், ஒரு சின்ன ஒரு வியாதி, ஒரு வருத்தம் ஒன்று வந்துவிட்டால் ஐயோ என்று குளறி அழுது கொண்டு காணப்படுகிறதான மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சம்பவத்தை வாசிப்போம். இங்கே நாங்கள் பார்க்கலாம், யாத்திராகமம் 14 அதிகாரத்திற்குள்ளாய் கடந்து வருவோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை குறித்து நமக்கு தெரியும். எகிப்தில் இருந்து அங்கே கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஜனங்கள் விடுதலையாகி அங்கே வனாந்தரத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். இந்த கடந்து வருகிற நேரத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே மீண்டுமாய் அங்கே பார்வோன் என்ன செய்து விடுகிறான், அவனுடைய மனம் மாறிவிடுகிறது. ஐயோ, இந்த ஜனங்களை எனக்கு அடிமையாய் வைத்திருந்த இந்த ஜனங்களை நான் போக விட்டு விட்டேனே என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய் உண்டாகி விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பிரச்சனை உண்டாகி விடுகிறது. வாசியுங்கள், 14 அதிகாரம் 5 வாசியுங்கள். ஆமே, இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன, பார்வோனுடைய இருதயம் தெளிவாய் தெரிகிறது, நமக்கு வேலை செய்யாதபடி இஸ்ரவேலரை போக விட்டது என்ன. அப்ப அவனுடைய நோக்கம் என்ன, அந்த இஸ்ரவேலரை மீண்டுமாய் கூட்டி கொண்டு வந்து அந்த வேலைகளில் இருக்க வேண்டும். அவர்கள் அடிமைகளாய் வேலை செய்தார்கள், ஆகவே அந்த அடிமைகளை மீண்டுமாய் கூட்டி கொண்டு வந்து அந்த வேலை ஸ்தானங்களில் இருத்தி தங்களுடைய வேலைகளை அவர்களை கொண்டு செய்விக்க வேண்டும். அவர்களை கொலை செய்வதோ கொல்லுவதோ அவருடைய நோக்கம் அல்ல. வாசிங்க தொடர்ந்து. ஆமாம், இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், சாதாரணமாக அவன் என்ன செய்திருக்கலாம், ஜனங்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம், ஆனால் ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் எல்லாவற்றையும் அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். காரணம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலரை பயப்படுத்த வேண்டும். காரணம் அவர்கள் விடுதலையாகி போய்விட்டார்கள், அவர்கள் இப்பொழுது வேறு ஒரு மனநிலையில் இருப்பார்கள். இப்போ போய் நீங்கள் அடிமை எனக்கு திரும்பி வாங்க என்று சொன்னால் வரமாட்டார்கள், ஆகவே அவர்களை பயப்படுத்த வேண்டும். அதனால் என்ன செய்கிறான், இங்கே எல்லாவற்றையும் கொண்டு போகிறான். அடுத்ததை வாசி. ஆமாம், பாருங்கள், இப்பொழுது ஜனங்கள் பயந்து விடுகிறார்கள். அங்கே எகிப்தியர் கிட்ட வந்து விட்டார்கள், அங்கே எல்லா ஆயுதங்களோடும் குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு பயம் பிடித்து விட்டது. ஒரு பக்கத்தில் செங்கடல் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் எகிப்தியர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மாட்டுப்பட்டு விட்டார்கள், எங்கேயும் இவர்களால் போக முடியாது. ஆனால் இந்த செங்கடலை பற்றி இந்த இஸ்ரவேலர்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எகிப்தியர் கையால் நாங்கள் மடிந்து போக போகிறோம், எகிப்தியர் வந்து எங்களை வெட்டி போட போகிறார்கள். காரணம் அந்த செங்கடல் அது அந்த இருந்த இடத்துல தான் அப்படியே இருக்குது. நாங்கள் தான் செங்கடல்கிட்ட வந்து நாங்கள் பாளையம் இறங்கினோம், நாங்கள் தான் வந்து செங்கடலுக்கிடையில் வந்து நாங்கள் இப்போ வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது எகிப்தியனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அது மூவாய் கொண்டிருக்கிறது, கிட்ட வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆபத்து எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய பார்வை, இந்த இஸ்ரவேலருடைய பார்வை எங்கே போயிட்டுன்னு சொன்னால், எகிப்தில் இருந்து வருகிறதான எகிப்தினுடைய ராஜன் மேலும் அவனுடைய வீரர்கள் மேலும் அவனுடைய பார்வை அங்கே விழுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறான். காரணம் மோசேக்கு ஏற்கனவே கடவுள் சொல்லிவிட்டார் இந்த காரியமெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. இது கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நடக்கிறது. இப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல இடங்களிலிருந்து வரும். ஆனால் நாம் பார்க்கிற பிரச்சனை எதை பார்ப்போம் என்று சொன்னால், பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு பின்னாக இருக்கிற அல்லது ஒரு பக்கத்தில் இருக்கிறதான செங்கடல் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். அது நமக்கு பிரச்சனையாகவே தெரிகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் பிரச்சனையாகவே தெரியல. அவளுக்கு தெரிந்தது அங்கே தங்களை நோக்கி வருகிற அங்கே பார்வோனுடைய காரியம், அதுதான் அவளுக்கு பிரச்சனையா தெரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அடுத்ததா இப்ப அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய பார்வை என்னன்னு பாருங்க. கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலருக்கு சொல்லு. அடுத்தது, ஆமே. இப்போது பாருங்க, அங்க கேட்கப்பட்ட கேள்வி, அங்க சொல்லப்பட்ட முறையீடு என்ன, அங்க ஜனங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பம் அல்லது மோசே விண்ணப்பித்த விண்ணப்பம் என்ன, எகிப்தியர்கள் வருகிறார்கள், எகிப்தியர் இடத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அங்கு முறையிட்டார்கள். கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். தேவன் சொன்னது என்ன என்று சொன்னால், இந்த கோலை நீட்டி அந்த செங்கடலை நீ பிளந்து விடு என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். நீ செங்கடலுக்கும் எகிப்தியனுக்கும் என்ன சம்பந்தம், செங்கடல் அது அங்கே நிற்கிற ஒரு காரியமாக இருக்குது, எகிப்தியன் இங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறான், இதுதான் பிரச்சனை. நம்முடைய பார்வைக்கு, இஸ்ரவேலருடைய பார்வைக்கு எகிப்து பிரச்சனையாக இருக்குது. கடவுள் கொடுக்குற விடை என்னென்னு சொன்னால், நீ செங்கடலை பிளந்து அதற்கூடாக கடந்து போ என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய பார்வையில் பிரச்சனை என்பது வேற, நம்முடைய பார்வையில் நம்முடைய பார்க்கிற பிரச்சனையும் அதே போல கடவுள் பார்க்கிறது கிடையாது. கடவுள் பார்க்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, கடவுள் பார்த்தால் இவர்கள் இவருடைய பயணம் என்ன, இவர்கள் கடந்து போகிற இடம் என்ன, கானானை நோக்கி இவர்கள் கடந்து போகிறார்கள். பரலோகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவருடைய நோக்கம் பரலோகம் போவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய பாதை. அப்போ பரலோகம் போவதற்கு, கானானுக்குள் போவதற்கு தடையாக இருப்பது எகிப்தியன் அல்ல, கானானுக்குள் போவது தடையாக இருப்பது செங்கடல். அப்ப கடவுள் பார்க்கிறது என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கிறது செங்கடலை தவிர பார்வோன் அல்ல. இன்றைக்கு நமக்கு தெளிவாய் தெரிகிறது, நம்ம பார்க்கிற நம்முடைய கண்களால் பார்க்கிற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருதெல்லாம், நமக்கு கடன் தொல்லை வருது, இந்த பேப்பர் இல்லை விசா இல்லை பிரச்சனை வருது, இந்த இதுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது மற்றவர்களுக்கும் வருகிறதுனால இதுதான் பிரச்சனை என்று நாம் பார்த்து கொண்டு கடவுள்கிட்ட மன்ற ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீட்டு நீக்கி போடும், இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்தார்கள். ஆனால் கடவுள் பார்க்க சொன்னது வேற. கடவுள் சொன்னால், நீ இந்த பக்கம் திரும்பி, இங்கே ஒரு செங்கடல் ஒன்று இருக்கு, அதுதான் உனக்கு பிரச்சனை, நீ போக வேண்டிய பாதையை தடுத்து நிற்பது செங்கடல், அங்க பார்வோன் அல்ல. பார்வோன் பக்கம் நீ போனா நீ எகிப்துக்கு தான் திரும்பி போக போகிறாய், அது உன்னுடைய பாதை அல்ல, அது உன்னுடைய நோக்கம் அல்ல. அவன் வருகிறது வரட்டும், அவன் நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், அவனுக்கு விரோதமான யுத்தத்தை நான் செய்வேன், ஆனா நீங்க எழுந்து போங்க, உங்களுடைய யுத்தம் வேற, நீங்க செய்ய வேண்டிய, நீங்க பார்க்க வேண்டிய காரியம் வேற, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டிய ஜனங்கள், அதற்கு என்ன தடையா இருக்கோ என்பதை பாருங்க, நாம் பரலோகத்திற்கு போறதுக்கு எது தடை என்பதை பாருங்கள், அந்த காரியத்தை நீங்க முறியடிங்க. உங்களுக்கு கோலாகிய இங்கே கர்த்தருடைய தேற்றுகிறதான அவருடைய தடியாகிய கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களோட பாதையை நீங்கள் சீர்படுத்தி உங்களுக்கு என்னெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ அதை நீங்கள் செயல் கொண்டு வாங்க. இதை நான் பார்த்துக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த எகிப்து என்கிற பிரச்சனை இருக்கு, இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனை இருக்கு, இது எனக்குரிய யுத்தம், இதை நீங்கள் செய்யாதீங்க, இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லி கடவுள் சொன்ன வார்த்தை அந்த காரியம். அதுக்கு அடுத்து என்ன நடந்தது தெரியுமா, வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் முதலாகிய அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த முகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது முகமும் அந்தகாரமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிறது. ஆமே, பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த எகிப்தாகிய இந்த பிரச்சனை, இந்த பார்வோனாகிய இந்த பிரச்சனை, இதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். கடவுள் சொல்லுகிறார், இது நான் என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அந்த சோதனைகள் அதில் நீங்கள் அதை சோதனை நினைச்சாலும் பரவாயில்லை. அதனால என்னுடைய நாமம் தான் மகிமைப்பட போகிறதே தவிர அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய பிரச்சனை என்ன? கானானுக்குள் போகும் அந்த பாதையை நீங்கள் சீர்படுத்தி கொண்டு போக வேண்டும். இப்போ யார் முதலாவது என்ன செய்தா என்று சொன்னால், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தது. இப்போ கர்த்தர் தான் அங்கே யுத்தத்தை செய்ய தொடங்குகிறார். என்ன யுத்தத்தை செய்கிறார்? அங்கே போய் செங்கடல் அவர் திறந்து விட்டுருக்கலாம் தானே. இங்கே முன்னுக்கு போன அந்த தேவ தூதன் போய் அவரே செங்கடலை பிரித்து இந்த இதுக்குள்ளே போடு நீ சொல்லியிருக்கலாம், சொல்லல. அவர் என்ன செய்கிறார்? பின்னாக வந்து இவர்கள் எது பிரச்சனை என்று நினைத்தார்களோ அதோடு அவர் போராடுகிறார். அவளுக்கு அந்தகாரமும் அந்த இருளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இஸ்ரவேலரோடு வந்து சேர்ந்து விடாதபடி அவர்களை தாக்காதபடிக்கு அங்கே காக்க தொடங்குகிறார். இதுதான் கர்த்தருடைய வேலை. நம்முடைய பிரச்சனை குறித்து நம்ம கர்த்தருடைய அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன? அவைகள் பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் என்று நாம் நினைக்கிறது பிரச்சனையே கிடையாது. அது தேவன் பார்த்து கொள்ளக்கூடிய, அவர் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியம். நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் செங்கடலை பார்த்து போக வேண்டும். அதற்கு பிறகு மோசே அதை செய்கிறார். முதலாவது தேவன் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுகிறார். பாருங்கள், அதற்கு பிறகு மோசே அந்த கோலை நீட்டுகிறார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. கோல் நீட்டப்படுவது என்பது கர்த்தருடைய வார்த்தையாகும். அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கே நீட்டப்படும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையாகி வெளிச்சத்திற்குள்ளாய் அவர்கள் வெட்டாந்தரையிலே அங்கே நடந்து போகிறார்கள். அங்கே செங்கடல் பிளக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த செங்கடலையோ இந்த செங்கடலின் காரியத்தோ குறித்து இஸ்ரவேலர்கள் யோசிக்கவே இல்லை. அது ஒரு பிரச்சனையாக அவளுக்கு கண்களுக்கு தெரியவே இல்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் எகிப்தும் எகிப்தினுடைய ராஜாவும் தான் பிரச்சனையா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்முடைய இலக்கு என்ன என்று சொன்னால், நாம் பரலோகத்தை நோக்கி ஓடுவது நம்முடைய இலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு விரோதமாக என்னென்னலாம் வருதோ அதையெல்லாம் நீக்கி போட்டு அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்தி கொண்டு நாம் போக வேண்டும். நாம் போக வேண்டியது கானானுக்குள் போக வேண்டியவர்கள். ஆனால் நாம் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னுக்கு எகிப்தியன் வாரான், அது வாரான், இது வாரான், அது நமக்கு தேவையே இல்லாத காரியம். அது கர்த்தருடைய யுத்தமாக இருக்கிறது. அது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்னை குறித்து கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை குறித்து கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால இந்த எகிப்தியன்ட்ட என்னை மடியை விடமாட்டார் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களோட வாழ்க்கையின் பிரச்சனைகளை அவர் மாற்றி விடுவார். அவர் அதை எடுத்து போடுவார். அந்த எகிப்தியனை அவர் அவங்களை தண்ணிக்குள்ள தாழ்த்தி போட்டு எல்லாவற்றையும் செய்து விடுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அவருடைய காரியத்தை அந்த வழியை நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்க, பரலோகத்துக்கு போகிற வழியை ஆயத்தப்படுத்துங்க. அதற்குள்ளாக உங்களை வழி நடத்தி அது இறுக்கமாயிருக்கும் நெருக்கமாயிருக்கும் அது பரவாயில்லை, அதுக்குள்ளே தான் நீங்கள் போக வேண்டும். ஏன் கடலுக்குள்ளே தான் போக வேண்டும் என்று கடவுள் அவளை தீர்மானித்தார். வேற ஒரு பாதையை காட்டியிருக்கலாம் தானே. கடவுள் ஏற்கனவே மோசேக்கு சொல்லி அந்த பக்கத்தால் தான் அவளை வழி நடத்தி கொண்டே வந்தார். கடவுளுடைய காரியமே அதுதான். கடவுள் நம்ம நினைப்பது உண்டு, கடவுள் செய்வது உண்டு. நம்ம நினைப்பது உண்டு, கடவுள் நினைப்பது உண்டு. அவருடைய நினைவுகள் எல்லாம் நாம் ஒதுக்கவும், அதில் இருந்து நாம் நம்மை வெற்றி பெறவும், அதை நமக்கு செங்கடலை பிளந்து விடவும், அதற்குள்ளாய் நாம் கடந்து விடவும், யோர்தானை நாம் கடக்கவும் நமக்கு வேண்டும். அதையெல்லாம் ஏன் செய்தார்கள்? அந்த வனாந்திரத்தில் யோர்தானை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், இதெல்லாம் ஏன் செய்தார்கள்? அங்கே கானானுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு, பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வழி அது, அவைகள் எல்லாம் கடந்து போய் அதையெல்லாம் பார்த்து அதை நாம் தேவனுக்குள்ளாக வெற்றி சிறந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றா நம் வாசிக்க தேவையில்லை, நேரம் கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே அழகாய் ஒரு காரியத்தை மத்தேயு 18 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி போடு என்று சொல்கிறார். நீ இரண்டு கண் உள்ளவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும், ஒற்றை கண்ணனாய் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது, அங்கே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை நீ தரித்து போடு என்று சொல்கிறார். வேற யாரும் அல்ல, நான் தான் அதை செய்ய வேண்டும். ஏன் அதை செய்ய வேண்டும்? அதை தரித்து போடுகிறதுனாலே நான் பரலோகம் போக முடியும் என்று சொன்னால் அதை தரித்து போடுவது நல்லது. அதை தரித்து போடாமல் நான் அப்படியே என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதனாலே நான் அங்கே நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நான் அதை இழந்து போவது. அப்போ அது என்னை தான் சொல்லுகிறார், நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே மோசே தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு, அப்பொழுது அந்த சமுத்திரம் துறக்கும் என்று சொன்னார். அங்கே இஸ்ரவேலரோடெல்லாம், அங்கே எகிப்தரோடெல்லாம் அங்கே தேவன் போராடினார். மேகஸ்தம்பத்தோடு அது வந்து அதை எல்லாவற்றையும் போராடினார். ஆனால் இந்த காரியத்தில் பரலோகத்திற்கு போகிற அந்த வழிகளில் ஏற்படுகிற தடைகள், சாத்தான் கொண்டு வருகிற ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் தான் முறியடிக்க வேண்டும். நாம் தான், அது என்னுடைய கண்ணாக இருந்தாலும் நான் தான் அதை பிடுங்கி போட வேண்டும். அது என்னுடைய கை அது தடையாக இருந்தாலும் நான் தான் அதை பிடுங்கி தரித்து போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் என்னத்திற்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோம்? இந்த நம்ம துரத்தி கொண்டு வருகிற இந்த உலகத்தின் சோதனைகள் என்று சொல்லப்படுகிற இந்த எகிப்தியனுக்கா, அல்லது நமக்கு முன்பாக நாம் பார்க்காமல் நிற்கிற கர்த்தருடைய கானானுக்குள் போக தடையாக இருக்கிற இந்த சமுத்திரமாகிய இந்த செங்கடல் போன்ற இந்த காரியத்தை நாம் பார்த்து அதற்காக நாம் போராடப் போகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ நமக்கான திட்டத்தையும் தீர்மானத்தையும் அநாதி காலங்களாய் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தை உருவாக்க முன்பாகவே அவர் அதை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அது நமக்கு எவ்வளவு மேன்மையாக இருக்கும் யோசித்து பாருங்க. நம்மை குறித்து ஒருவர் நினைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒருவர் நம்மை நேசிக்கிறார். அது அந்த நேசமும் அது அநாதி காலமாக இருக்கிறது. உலகம் உண்டாக முன்பாகவே, நாம் பிறக்கும் முன்பாகவே நம்மை குறித்த நேசம் அங்கே உண்டாகிவிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் திருமணமான பிறகு அவர்கள் பிள்ளை உண்டாகும் போது அந்த பிள்ளையை குறித்த அந்த யோசனை, சிந்தனைகள், நேசம் எல்லாம் அங்கே உண்டாகிவிடும். ஆனால் அதற்கு முன்பு அவளுக்கு அந்த எண்ணம் இருக்காது, அந்த பிள்ளையை குறித்ததான எண்ணம் அங்கே இருக்காது. அப்போ ஆனால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்பொழுது, தேவனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, நம்மெல்லாம் கருவில் உருவாறதுக்கு முன்பாகவே, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, நம்மெல்லாம் யார் என்று தெரிகிறதுக்கு முன்பாகவே அவர் நமக்கான அந்த பரிசுத்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். மேன்மையான காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஒன்று குழந்தையில் நீங்கள் மிச்சத்தை வாசித்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அங்கே அழகாய் அங்கே பேதுரு பவுல் சொல்லுகிறார், இப்படியாய் நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து அங்கே தேவன் நமக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறார். இந்த உலகத்தின் ஞானம் நமக்கு அதை வெளிப்படுத்தாதான், அந்த தேவனுடைய ஞானம் தான் வெளிப்படுத்தும். காரணம், அதை யாரும் பார்த்ததில்லை. இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக என்ன இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் இந்த உலகத்திற்கு யார் முதலாவது மனிதன் என்பது வேதம் சொல்லித ஆதாம் என்று சொல்லுகிறதே தவிர, இன்றைக்கு உலகமோ விஞ்ஞானமோ அதையெல்லாம் நம்புகிறதாகவோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதாக இல்லை. அதுதான் உலகத்தினுடைய ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய அந்த ஞானத்தை பவுலப்போஸ்தலர் தான் பெற்றுக்கொண்டாராம். அதை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் அறிகிற அறிவுக்குள்ளாய் அவர் கடந்து போகும் பொழுது, அதனால தான் நான் எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணினேன், நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி அங்கே பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலர் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். பவுலப்போஸ்தலர் குறித்து பார்த்தால் அவர் சவுலாக இருந்த காலத்திலே ரட்சிக்கப்பட முன்பதாக அவர் என்ன செய்கிறார், ஆசாரியிடத்தில் அங்கே ஜெபாலய தலைவர் எல்லாத்தையும் பெரிய இடத்துல போய் அங்கே கடிதங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஏழையாக இருக்க முடியாது, நல்ல ஒரு வசதி படைத்த, நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற, அங்கே கமாலியலின் பாதத்தடியில் படித்தவர் என்று சொன்னால், அங்கே மிகப்பெரிய பண்டிதர்கள் மத்தியில் படித்தவர் என்று சொன்னால், அதிக வசதி படைத்த ஒரு மனிதனாகத்தான் அங்கே பவுலோ சவுலாக இருக்கும் பொழுது அவர் இருந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்தபோது எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு தான் வந்தார், ஒன்றையும் அவர் கொண்டு வரவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழிய காலியங்களில் அவர் வேலை செய்தார், தனக்காக அநேக இடங்களில் சபைகள் அவருக்கு உதவி செய்தார். செய்தது காரணம் அவர் அதை உதவியாக பெற்றுக்கொள்ளாதபடி அதை கடனாக பெற்றுக்கொண்டு தன் வேலை செய்து அந்த கடனை திரும்ப கொடுத்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறேன். இப்படி அங்கு பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அங்கு இழந்தார். ஏனென்றா இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அங்கு பார்த்தார். 3.5 வருஷம் வனாந்திரத்தில் போய் கர்த்தரிடத்தில் போய் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். தேவனுடைய காரியங்களை மகத்துவங்களை பார்த்தபோது அவருடைய உள்ளம் பூரிப்பாய்விட்டது. ஐயோ, கடவுள் எனக்காக இவ்வளவாய் செய்து வைத்திருக்கிறாரே, இப்படியாய் வைத்திருக்கிறாரே, இந்த உலகம் என்ன என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளி தன்னையே முழுமையாய் ஊழியத்துக்கென்று கொடுத்து தேவனுக்காய் வாழ்ந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே தன்னுடைய ஜீவனையும் கர்த்தருக்காக கொடுத்து இப்படியாய் அநேக சாதனைகளை செய்து கடந்து சென்ற ஒரு மனிதனாய் நமக்கு ஒரு சாட்சியான, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய, மாதிரியாய் நோக்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாய் அவர் தன்னை மாதிரியாய் காண்பித்து விட்டு அவர் கடந்து சென்றிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்த்து நம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் ஒரு திட்டம் இல்லாதபடி நம்ம உண்டாக்கியில தீர்மானம் இல்லாதபடி நம்மை படைக்கவில்லை. ஏதோ மற்றவர்களெல்லாம் கதைச்சிட்டு போகட்டும், அப்படி இப்படி என்று இந்த உலகத்தின் முன்பாக வேணுமெண்டா நான் ஒரு தாழ்மை உள்ளவனை போல காணப்படலாம், ஆனால் தேவன் முன்பாக நான் அப்படி இல்லை. தேவன் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற மேன்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எனக்காக அவர் மேன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். பாருங்க, ஒரு மன் இப்போ நாங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய், ஒரு பிச்சைக்காரன்கிட்ட போய், நீங்கள் ஒரு 100 கிலோ நீங்கள் கொண்டு கொடுங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக தெரிவிங்க. ஆனால் இதே ஒரு 100 கிலோ கொண்டு போய் உங்களில் பெரிய ஒரு பணக்காரத்தை கொடுத்தீங்கன்னா அவருடைய பார்வையில் நீங்கள் பிச்சைக்காரனாக தெரிவிங்க. காசு ஒன்று தான், காசு 100 கிலோ தான், ஆனால் அதில் பார்க்குற பார்வைகளில் வித்தியாசம் இருக்குது, இருக்கிற இடங்களை பொறுத்து இருக்குது. நம்முடைய பார்வை உலகத்தின் பார்வையில் நான் பிச்சைக்காரனை போல காணப்படலாம், ஆனால் எனக்கு இருக்கிற மேன்மை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மேன்மை, அது மகா மேன்மை. அது அவர்கள்ட்ட இல்லை. நாம் தேவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உலகத்தின் மேன்மையை வாஞ்சிக்கிறார்கள், உலகத்தின் காரியத்தை வாஞ்சித்து கொண்டு போகிறார்கள். நாங்கள் தேவனுடைய உன்னதமான அந்த தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்காக, அந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சித்துகிற மாத்திரம் அல்ல, அதற்கு நாம் எம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு நாம் கடந்து போகிறோம். ஆகவே தாமே கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் கிரிய செய்வார். ஒரு விஷயம் நீங்கள் தலைகளை சாய்த்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணிக்கொள்ள. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, முதலாவது தேவனை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். பரலோகத்தின் பாதையை ஆண்டவரே நாங்கள் பார்க்கவும், அந்த பாதையில் என்ன தடைகள் இருக்கிறதோ அதுதான் எங்களுக்கு சோதனைகள் என்பதை அறிந்து, அந்த சோதனைகளை ஆவியின் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவர் இந்த கோலாகிய இந்த ஆண்டவரே சூத்திரம் வேத வார்த்தையினூடாக வென்று ஆண்டவரே சூத்திரம் வழிகளை திறந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் கடந்து வருகிற பிள்ளைகளாய், கானான் பயணத்தை ஆண்டவரே நாங்கள் பூரணமாக்குகிற பிள்ளைகளாய், தேவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே, இந்த எகிப்தையிலிருந்து வருகிறதான இந்த கர்த்தா உலகத்திலிருந்து வருகிறதான இந்த பார்வோன பார்வோனின் சேனைகளோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை கர்த்தாவே, இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்கிறான உபத்திரம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே, உலகம் எங்களுக்கு கொடுக்கிறான கடன் பிரச்சனைகள் ஒன்றும் அல்ல கர்த்தாவே, உலகம் எங்களுக்கு கொடுக்கிறான ரிஜெக்ஷன் எந்த ஒரு காரியம் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.